ரகு வணக்கம். இந்த இதை பார்த்தேன், கிணறு மூடியிருக்க நீர் நிற்குதுன்னு. இது இப்போவும் நிற்குதான்னு பாருங்கள். நின்றுதுன்னா தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, உங்கள் பகுதியில் உள்ள மீடியாக்கள், தொலைக்காட்சி நிருபர்கள், தொலைக்காட்சி செய்தி சேகரிப்பாளர்களை அழைச்சிட்டு போய் அதை வந்து ஒரு வீடியோவாக ஒரு நிகழ்ச்சியாக எடுத்து ஒளிபரப்ப சொல்லுங்கள். ஏன்னா அக்கம்பக்கத்தில் யார் கிணத்துலையும் இல்லை, நம்ம கிணத்துல மட்டும் இவ்வளோ தண்ணி இருக்குது. அதுக்கு காரணம், நாங்கள் நீரை சேமிக்கிற முறையை தமிழர் வேளாண்மை முறை மூலம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சிங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நீங்கள் வந்து ஒரு முன் உதாரணம் ஆகிடலாம். பல பேர் பல விவசாயிகளை காப்பாற்றலாம், பல நூறு விவசாயிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம், பல ஆயிரம் பேருக்கு, பல ஆயிரம் விவசாயிகளுக்கு வருமானத்தை கொண்டு வரலாம், லட்சம் லட்சமாக. ஏன்னா நீருங்கிறது தான் எல்லாத்தையும் விளைவிக்கிற பொருளாக இருக்கிறதுனால அதை ஒரு வீடியாக்கள் மூலமாக சொன்னால் தான் மக்கள் நம்புவாங்க. ஏன்னா இப்போ வந்து புறவட்டி டெக்னாலஜி மட்டும்தான், நிரூபிக்கப்பட்ட உண்மைகளை மட்டுமே ஏற்றுக்கொள்கின்ற உலகமாக இருக்கிறதுனால நம்ம நிரூபணம் செஞ்சு அதை அவசியம் ஒளிபரப்புறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் பல பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். நன்றிம்மா.